கொடியவளே, நீ கொடியவளே, என்ன கொடியவளே, பூங்கொடியவளே, பூவை செவ்வாய் கனியவளே, புதுமொழி பேசும் கிளியவளே, பொண்ணுக்கும் பூவுக்கும் இளையவளே, இளையவரே, இளையவரே, இளையவரே என புரியவரே, இன்னிசை முழங்கும் மன்னவரே, கலைகள் குலுங்கும் கைகளிலே வந்து விழுந்த கிளையவரே, கொடியவளே பூங்கொடியவளே. கருநாகம் என பின்னலிட்டாள், குறுநகை என்னும் விஷம் கொடுத்தாள், உயிர் கொண்டு விட்டாள், என வென்று விட்டாள், கொண்டு விட்டாள், புன்னகை சிறையில் போட்டுவிட்டார், என்னை பூட்டிவிட்டார், நெஞ்சை வாட்டிவிட்டார், கவிஞன் பாடிய காரியமும் கலைஞன் தீட்டிய ஓதியமும் உயிர் பெற்றெழுந்தால் எப்படியோ, அவள் உருவமும் பருவமும் அப்படியே, புதுமொழி பேசும் கிளியவளே, பொண்ணுக்கும் பூவுக்கும் இளையவளே.